ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். தச்சம் யோ ராவ்ருணீமஹே காதும் யஜ்ஞாய ராதும் யஜ்ஞபதயே தைவீ ஸ்வஸ்திரஸ்து நஹ ஸ்வஸ்திர் மானுஷேப்யஹ ஊர்த்வம் விகாது பேஷஜம் ஸ்யம் நோ அஸ்து த்விபதே ஸ்யம் சதுஷ்பதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சஹஸ்ரசீருஷா புருஷஃ சஹஸ்ராக்ஷஃ சஹஸ்ரபாத் சபூமிம் விஷ்வதோ வ்ருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமுதத்வஸ்யேஷானஹ யதன்னேனாதிரோஹதி ஏதாவானஸ்ய மஹிமா அதோத்யாயாகுஷ்ச பூருஷஃ பாதோஸ்ய விஸ்வா பூதானி த்ரிபாதஸ்யாமிருதம் திவி த்ரிபாதோர்த்வபுதைத் புருஷஃ பாதோஸ்யேஹ பவாத் புனஃ ததோ விஸ்வம் வ்யக்ரமதோ சாசனானசனே அபி தஸ்மாத் விராட ஜாயத விராஜோ அதிபூருஷஃ சஜாதோ அத்யரிச்சத பஸ்சாத் பூமிமதோ புரஃ யத் புருஷேண ஹவிஷா தேவா யஜ்ஞமதன்வத வசந்தோ அஸ்யாசீதாஜ்யம் கிரீஷ்ம யத்மஸ்யரத்தவிஹ சப்தாஸ்யாசன்வரிதயஹ த்ரிஸப்த சமித க்ருதாஹ தேவா யத்யஜ்ஞம் தன்வானாஹ அபத்ரன் புருஷம் பசும் தம் யஜ்ஞம் பர்ஹிஷி ப்ரோக்ஷன் புருஷம் ஜாதமக்ரதஹ தேன தேவா அயஜந்த சாத்யார்ஷயஶ்ச யே தஸ்மாத் யஜ்ஞாத் ஸர்வஹுதஹ ஸம்ப்ருதம் புருஷதாஜ்யம் பசூகுஸ்தாகுஶ்சக்ரே வாயவ்யான் ஆரண்யான் க்ராம்யாஶ்ச யே தஸ்மாத் யஜ்ஞாத் ஸர்வஹுதஹ அர்ஜஸ்ஸாமானி ஜஜ்ஞிரே சந்தாபும்சி ஜஜ்ஞிரே தஸ்மாத் யஜுஸ்தஸ்மாதஜாயத தஸ்மாதஸ்வா அஜாயந்த ஏகேச்சோ பயாததஹ காவோஹ ஜஜ்ஞிரே தஸ்மாத் தஸ்மாத் ஜாத அஜாவயஹ யத் புருஷம் வ்யததுஹ கதிராவ்யகல்பயன் முகம் கிமஸ்ய கௌ பாஹூ காவூரூபாதா உச்யேதே ப்ராஹ்மணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யஃ க்ருதஃ ஊரூ ததஸ்ய யத்வைஷ்யஃ பத்யாகும் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாதஃ சக்ஷோசூர்யோ அஜாயத முகாதிந்திரஶ்சாக்னிஶ்ச ப்ராணாத்வாயுரஜாயத நாப்யாஆசீதந்தரிக்ஷம் சீர்ஷ்ணோத்யௌஃ சமவர்த்தத பத்யாம் பூமிர்திசஸ்ரோத்ராத் ததா லோகாகும் அகல்பயன் வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ நாமானி க்ருத்வாபிவதன்யதாஸ்தே தாதா புரஸ்தாத்யமுதாஜஹார சக்ரஃ ப்ரவித்வான் ப்ரதிசஶ்ச தஸ்ரஹ தமேவம் வித்வானமுத யபவதி நாம்யப் பந்தா அயனாய வித்யதே யஜ்ஞேன யஜ்ஞமயஜந்த தேவாஹ தானி தர்மாணி ப்ரதமான்யாஸன் தேஹ நாகம் மஹிமானஸ்ஸ சஜந்தே यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः अद्भ्यः सम्भूतपृथिव्यैरसाच्च विश्वकर्मणः समवर्तता हि तस्य त्वष्टा विदधत्रूपमेति तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदाहमेतम् पुरुषम् महान्तम् आदित्यवर्णम् तमसः परस्तात् तमेवम् विद्वानमृत इह भवति नान्यः पन्था विद्यते जनाय प्रजापतिश्चरति गर्भे अन्तः अजायमानो बहुधा विजायते तस्य धीराः परिजानन्ति योनिम् मरीचीनाम् पदमिच्छन्ति वेधसः यो देवेभ्य आतपति यो देवानाम् पुरोहितः पूर्वो यो देवेभ्यो जातः नमो रुचाय ब्राह्मये रुचम् ब्राह्मम् जनयन्तः देवा अग्रे तदब्रुवन् यस्त्वैवम् ब्राह्मणो भिद्यात् तस्य देवा असन्वसे ह्रीश्चरे लक्ष्मी च पत्न्यो अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनौ व्यात्तम् इष्टम् मनिषाणा अमुम् मनिषाणा सर्वम् मनिषाणा तच्छंयोरावृणीमहे गातुम् यज्ञाय गातुम् यज्ञपतये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वम् विगातु भेषजम् शं नो अस्तु द्विपदे शं चतुष्पदे वो शान्ति शान्ति शान्तिः।